பிரதிபாதனியாம். நமக்கு நாம் பக்தி பண்ணுவதா இருந்தாலும் சரி, அல்லது பிரபத்தி பண்ணுவதா இருந்தாலும் சரி, எம்பெருமான் அனுகிரகித்தால்தான் நாம் பக்தியோ பிரபத்தியோ பண்ண முடியும். பகவத் அனுகிரகம் இல்லாமல் உபாயத்தை பண்ணுவது என்பது நம்மாலே முடியாது. அதனால பிரீத்தேன விபுனா, நம்மிடத்தில் அனுகிரகம் உள்ள விபுனா நாராயணனாலே கொடுக்கத்தக்கதாக இருக்கு பக்தி பிரபத்திங்கிற உபாயமானது. அதே மாதிரி பாதுகா தேவி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க, பிரீத்தேன தேவி விபுனா, பெருமாள் அனுகிரகத்தினால சந்தோஷத்தினால நமக்கெல்லாம் பாதுகை கிடைக்கும் முடியாத பண்ணுகிறார். அதாவது நமக்கு பகவத் அனுகிரகம் இருந்தா பெருமாள் சடாரியை நமக்கு சாதிக்கிறான், பாதுகை நமக்கெல்லாம் கிடைக்கிறது. அதனால பெருமாளுடைய அனுகிரகத்தினாலதான் நமக்கு பாதுகா தேவியே நமக்கு கிடைக்கிறார். அதனால பிரீத்தேன தேவி விபுனா பிரதிபாதனியாம். ஆக பகவத் அனுகிரகத்தினால நமக்கு பக்தி பிரபத்திகள் கிடைக்கின்றன, அதுபோல பகவத் அனுகிரகத்தினாலதான் நமக்கு பாதுகா தேவியும் ஸ்ரீஷடாரியும் நமக்கு கிடைக்கிறது. ஒன்று பதாவணி பிரதிபதோரிதம் அஞ்சுநாதாம். வித்யன்னு சொல்றவளை பாதுகா தேவிய, வித்யன்னு சொன்னா வித்யை எப்படி இருக்கு அப்படின்னா, பிரபத்தி வித்யா இருந்தாலும் சரி, பக்தி வித்யா இருந்தாலும் சரி, அதுல மந்திரங்கள் உண்டு. மந்திரங்கள் மூலமாக தான் அதை சாதிக்கணும். அந்த மந்திரங்கள் மந்திரங்களுடைய உரியெல்லாம் அதுல இருக்குமே, அத மாதிரி இந்த பாதுகைக்கு இருக்கோ அப்படின்னு கேட்டாக்க, பாதாவணி பிரதிபதோ இதம் அஞ்சுநாதாம். எம்பெருமான் ஒவ்வொரு அடியும் வைக்கும் பொழுது அதுல அதனுடைய ஒலிகள் ஜம்முன்னு எழும்புகின்றன, மணிகளுடைய ஒழும்புகள் எழுகின்றன. அந்த மணிகளுடைய ஒலிகள்லாம் என்ன அப்படின்னு கேட்டவனாக்க, பக்தியோ பிரபத்தியோ ரட்சிக்கும் போது சொல்லக்கூடிய மந்திரங்களுடைய ஒலிகள் இருக்குவார், அது மாதிரி அந்த ஒலிகளையோடு கூடியதாக நீ இருக்கிறாய் என்றார். அப்புறம் வித்யா அங்கு பகவதா பிரதிபாதனாருகாம். இந்த வித்யை என்ன பண்றது அப்படின்னு கேட்டவனாக்க, பெருமாளையே நமக்கு கொடுக்கறது இல்லையா. பிரம்மவிதா புனோதி பரம், பிரம்மவித்தா இருக்கிறவன் பரம் ஆப்னோதின்னு சொல்றது. ஆக வித்யை எவன் பண்ணுகிறானோ அவனுக்கு பெருமாள் கிடைக்கிறார் இல்லையா. அதனால வித்யைதான் நமக்கு பெருமாளை தருகிறது. அதுபோல இந்த பாதுகா தேவி இருக்கே, இது என்ன பண்றது அப்படின்னு கேட்டாக்க, இதுதான் நமக்கு பெருமாளை தருகிறது. பாதுகா என்னுடைய அனுகிரகம் நமக்கு இருந்தாக்க பெருமாளை எழுந்துள் பண்ணி கொண்டு வந்து நமக்கு அனுகிரகிக்க முடியாத பண்றது பாதுகா தேவி. ஆகினால இந்த மூணு காரணங்களினாலே பாதுகா தேவி வித்தியை போன்றவள். வித்தியை எப்படி பெருமாளை கொடுக்கிறதோ அதே மாதிரி பாதுகா தேவி நமக்கு பெருமாளை கொடுக்கிறபடியினால பாதுகா தேவி நீ வித்யாஸ்வரூபமாக இருக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசியன் அனுகிரகித்தபடி. முக்தம் சுகேசரவதி சிரவஜ்ரதம் பிரஹ்லாத சம்பத அனுரூப ஹிரண்யபேதா மூர்த்திஸ்ரீயோ பவதி மாதவ பாதரட்சே நாதஸ்ய நூனமுதிதா நரசிம்மமூர்த்தே. ஸ்லோகம் 846. முக்தம் சுகேசரவதி சிரவஜ்ரதம் பிரஹ்லாத சம்பத அனுரூப ஹிரண்யபேதா மூர்த்தி ஸ்ரீயோ பவசி மாதவ பாதரட்சே நாதஸ்ய நூனமுஜிதா நரசிம்மமூர்த்தே. நிருசிம்மாவதாரம் எடுத்தார். நிருசிம்மாவதாரம் எடுக்கிற காலத்தில் பாதிக சாத்தின்ற கால் இருக்கார். அப்போ ராட்டி என்ன பண்ண, மகாலட்சுமி கிட்டக்க வரல. அந்த சமயத்தில் பாதுகா தேவி நீ என்ன பண்ண, எம்பெருமானுக்கு இந்த சிம்மாவதாரத்துக்கு ஏற்ற மகாலட்சுமியா போய் சேர்ந்த. எப்பேற்ற மகாலட்சுமி அப்படின்னாக்கே, நிருசிம்மாவதாரம் எடுத்த பெருமாளுக்கு நிருசிம்ம மூர்த்தியிலேயே இருக்கணும் மகாலட்சுமியும் இல்லையா. அதனால ஒரு பெண் சிங்கமாக ஆண் சிங்கமான நிருசிம்மனுக்கு பெண் சிங்கமான நாயகியாக மகாலட்சுமியாக நீ உருவம் எடுத்தாயோன்னு சொல்ல முடியாத இருக்கு. அது எப்படி பெண் சிங்கம்னா, பெண் சிங்கத்தினுடைய உருவங்கள்லாம் பாதுகா தேவிக்கு இருக்கா அப்படின்னு கேட்டாக்க, இருக்குன்னார். முக்தம் சுகேசரவதி, சிங்கமா இருந்தா என்ன பண்ணும், அதுக்கு புடைமையெல்லாம் அறையா தொங்கும், அதுலேருந்து புடைமையெல்லாம் தொங்கும். இங்க பாதுகா தேவிக்கும் புடைமையர் இருக்குன்னாரு. எங்கைய அப்படின்னா, பாதுகையில முக்தால் முத்துக்கள் நிறைய அழைக்கப்பட்டிருக்கு. அந்த முக்தர்களுக்குள் இழைக்கப்பட்ட முத்துக்களுடைய ஒளி இருக்கேன், அது வெள்ள வெள்ளேன்னு ஒளி தொங்க வீசுறது, அதை பார்த்தா எப்படி இருக்கு, விடரி மயிர் மாறி இருக்கு. ஆக பெண் சிங்கமாகிற பாதுகாதேவிக்கு அதில் இழைக்கப்பட்ட முத்துக்கள் எல்லாம் விடரி மயிர் மாறி ஒழிப்பான ஒரு ஒளியோட பிரகாசிக்கிறது. சிரவஜிரதம் சிங்கம்னா அதுக்கெல்லாம் கோரப்பெருக்கள், கடினமான கோரப்பெருக்கள் இருக்குமே அப்படின்னு கேட்டா, சிரவஜ்ரதம் பாதையில வஜ்ரம் நிறைய அழைக்கப்பட்டிருக்கு. ஆக நயனம் ஸ்திரமான உறுதியான வஜ்ரங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறதுனால அதை பார்த்தாக்க அந்த பெண் சிங்கத்துக்கு இருக்க முடியாத கோரைப்பொருட்களோ அப்படின்னு சொல்ல முடியாத இருக்கு. பிரகலாத சம்பதனு ரூப சிரண்யது பேதாம். இன்னும் நீ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டான், பிரகலாத சம்பது, பிரகலாதம்னா எம்பெருமானையே தியானம் பண்ணி பண்ணி கொண்டு அனுபவிச்சுக்கிட்டு சந்தோஷப்படுறாளே அப்பேற்பட்ட அதிகாரிகள் பக்தர்கள், அவருடைய சம்பது அனுரூப ஹிரண்யபேதம், அவருடைய பக்தி சம்பத்துக்கு அனுபவமாக ஹிரண்யபேதா, ஹிரண்யத்தினுடைய இதை விட்டு என்ன ஹிரண்யம் அப்படின்னாக்க பாதுகையில நிறைய தங்கம் அழைச்சிருக்கு. அதனால பக்தர்கள் உன்னை சேவிக்கிற காலத்துல உன்னுடைய தங்க தங்கமயமாக பல பல பிரகாசித்து பார்த்து அவெல்லாம் சந்தோஷப்படுறான் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னும் பிரகலாத சம்பதனு ரூப ஹிரண்யபேதம், பிரகலாத சம்பத்து பிரகலாதன் என்பத பிரகலாதன், அவருடைய சம்பத்து பக்தி, அந்த பக்திக்கு அனுரூபமான ஹிரண்யபேதா, ஹிரண்யனா ஹிரண்யாசனுடைய பேதம் பிளப்பு. பிரகலாதனுடைய அந்த சிறந்த பக்திக்கு இறங்கி அவனுக்கு விரோதியாக வந்த தகப்பன ஹிரண்யாசன மார்பு பிளந்த இருந்தவர்களுவா எம்பெருமான் நிருசிம்மூர்த்தி. ஆக பிரகலாத சம்பது பிரகலாதனுடைய பக்தி சம்பத்துக்கு ஏற்றபடி ஹிரண்யபேதா ஹிரண்யாசனே பிழப்பை உடையதாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு பக்கத்துல தங்கமா இருக்குன்னு அர்த்தம். தங்கம்னா இங்க சிரேஷையாக ஹிரண்யனை பேதம் பண்ணது மாதிரி பிளந்து மார்பை பிளந்தது மாதிரி இருக்கு. அப்பேற்பட்ட தன்மை உடையவளாக நீ இருக்கிறாய் மூர்த்தி ஸ்ரீயோகவதி மாதவ பாதரட்சு. அதனால எம்பெருமானுடைய பாதுகாதேவியே நீ ஸ்ரீயா மூர்த்தி, பிரம்மாவதாரத்துக்கு ஏற்ற மகாலட்சியினுடைய மூர்த்தியும் இருமுடியா இருக்கு. மகாலட்சியானவள் இங்க பிரிசிங்க உருவாக இருந்து உனக்கு பக்கத்திலேயே இருந்துட்டு இருக்கான். நாதஸ்ய நூன முதிதா நரசிம்மூர்த்தே. அந்த பிரம்மமூர்த்திக்கு ஏற்றபடி ஒரு பிரிசிங்கமான மகாலட்சுமி ஒரு பிரிசிங்க உருவம் எடுத்துக்கொண்டு உன்னோட இருக்காளோ அப்படின்னு என்ன கேட்டாக்க, என்ன பெருமாள் அவதாரம் எடுக்கிற போதெல்லாம் மகாலட்சுமி அவதாரம் எடுக்கிறார். தேவத்வே தேவதேகேயம் மனுஷ்யத்வே ச மானுஷி விஷ்ணோர் தேகானுரூபாம்பை கரோச்சேஷாத்மனஸ்தனும். ராட்சி என்ன பண்றா, தன்னுடைய சரீரத்தையும் மாத்திக்கிறா. தேவ பெருமாள் தேவனாக இருந்தால் இவளும் தேவஸ்வரூபத்தில் இருக்கா, மனுஷனை அவதரிச்சா மனுஷ சரீரத்தை எடுத்துக்கிறா, இது அவளுடைய வழக்கம். அதனாலதான் ராகவத்வே பவத் சீதா ருக்மணி கிருஷ்ண ஜென்மணி, ராகவனாக மனுஷனாக அவதரித்த போது சீதையாக அவதரித்தாள் பராட்சி, அதே சமயத்தில் கிருஷ்ணனாக அவதரித்த பொழுது ருக்மிணியாக அவதரித்தாள், அதுபோல நிசும்பனாக அவதரித்த போது நீயும் நிசும்ப ரூபியாக அவதரிக்கிறாய், ஆறு பாதுகா ரூபமாக நிசும்ப ரூபியாக அவதரிக்கிறாய். பாதுகைக்கும் நிருசிங்கத்துக்கு பெண்சிங்கத்துக்கு இருக்கக்கூடிய குணங்கள்லாம் இருக்கிறபடினால நீ நிசும்பாவதாரத்திற்கு ஏற்ற பெண்சிங்க உருவம் எடுத்த மகாலட்சுமியோ அப்படின்னு சொல்லும்படியாக பாதுகா தேவி நீ இருக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் அனுபவிக்கிறார். சம்பாவயந்தி கவய சதுர பிரசாராம் மஞ்சுஸ்வனாம் மகிதமௌத்திக பத்ரலாங்கேன் சுவாதீன சர்வபுவனாம் மணிபாதுகே துவாம் ரங்காதிராஜ பத பங்கஜ ராஜஹம்சீன். ஸ்லோகம் 847. சம்பாவயந்தி கவய சதுர பிரசாராம் மஞ்சுஸ்வனாம் மகிதமௌத்திக பத்ரலாங்கேன் சுவாதீன சர்வபுவனாம் மணிபாதுகே துவாம் ரங்காதிராஜ பத பங்கஜ ராஜஹம்சீ. மணிபாதுகே ரங்கநாதனுடைய திருவடியில அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் மணிகள் இழைத்த பாதுகையேன், தாம் உன்னை எல்லாரும் என்ன சொல்ற அப்படின்னு கேட்டவனா, ரங்காதிராஜ பதபங்கஜ ராஜஹம்சீன், ரங்காதிராஜன் ரங்கராஜா அவனுடைய பதபங்கஜம் திருடிகளாகிற தாமரை, அதிலே வாழ்கின்ற ராஜஹம்சீன் பெண் ராஜஹம்சமாக உன்னை சொல்லுகின்றார்கள். ராஜஹம்சம் எங்க வளரும் அப்படின்னா எப்போதும் தாமரைப்பூவிலேயே இருக்கும், தாமரைப்பூ விட்டு அது பிரியாது. அதே மாதிரி பாதுகை எங்க இருக்கு அப்படின்னா எப்போதும் எம்பெருமானுடைய திருவடி தாமரையே ஆசிரியத்திற்கு பாதுகாதேவி. அதனால பாதுகாதேவிய ராஜஹம்சி பெண் ராஜஹம்சமாக பேசுகிறார். ராஜஹம்சின்னு யார் சொல்றான் அப்படின்னு கேட்டா, சம்பாவயந்தி கவயா, கவயா சம்பாவயந்தி, கவகான்னா கவிகள்னு ஒரு அர்த்தம். அதே நீர்ப்பறவைகளுக்கு கவின்னு பேரு. நீர்ப்பறவைகள்னா உயர்ந்த பறவை, சாதாரண பறவை எல்லாம் உயர்ந்த பறவையை கௌரவிக்குமோ இல்லையோ, அதனால நீர்ப்பறவைகள் எல்லாம் உன்னை ராஜஹம்சியாக கௌரவிக்கின்றன அப்படின்னார். அதே மாதிரி நீ ராஜஹம்சியாக இருக்கிறதுக்கு ஏற்ற ஒற்றுமையும் இருக்கு. பாதுகைக்கும் ராஜஹம்சிக்கு இருக்க முடியாத ஒற்றுமை என்ன அப்படின்னு கேட்டவனாக்க, சதுரப்பிரதாரம், அழகாக நடப்படுறது, நடக்கே பேரு அண்ணா நடைன்னு சொல்லுவார். ஆனால் அது வந்து பெண் ராஜஹம்சம் இருக்கேன், அது மிக அழகாக நடந்து நடைபெறது. அதே மாதிரி இந்த பாதுகை இருக்க இது என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா, ரங்கநாதனை அழகான ஒய்யால நட போட்டு எம்முன்னு அழைச்சிட்டு போறது தெரிஞ்சா, இதுவும் அழகான நட போடுறது பாதுகையும் ராஜஹம்சமும் அழகான நட போடுறது, ரெண்டுக்கும் இப்படி ஒற்றுமை இருக்கு. இன்ன ஒற்றுமை மஞ்சுஸ்வனாம் அழகாக கூவும், ராஜஹம்சம் கூவினா காதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். அதுபோல இந்த பாதுகாதேவி இருக்காத இவ்வளவு மஞ்சுஸ்வனாம், இதுல உள்ள இருக்க முடியாத மணிகள் இருக்கேன், அதுகளுங்க நான் நடி வைக்கும் பொழுது அழகாக சத்து ஒலிக்கின்றன, அது ராஜஹம்சம் கூவுது போல அழகாக இருக்கு. அதனால மஞ்சுஸ்வனாம் ராஜஹம்சம் போன்ற இனிய ஒலியை உடையதாக நீயும் இருக்கிறாய் அப்படின்னா, பறவைன்னு சொன்னாக்க பறவைக்கு செலவு இருக்கணுமே அப்படின்னார். மனிதமௌத்திய பத்திரங்காஞ்சி பாதுகைக்கு எப்படி நம்ம ராஜஹம்சிக்கு வெள்ளவளேர்ந்து பாதுகை இறக்கைகள் இருக்கும், அதே மாதிரி ஒழுப்பான செலவுகள் பாதுகைக்கு வேணுமேனா அதுவும் இருக்குதுன்னார். எப்படி மகித மௌத்திக பத்திரங்காஞ்சி, இதை சுத்தி நல்லா இது முத்துக்கள் இழைச்சிருக்கு, முத்துக்கள் இழப்பேற்பட்டது வெள்ளவழேன்னு இருக்கும். எப்பேற்ற முத்துக்கள் மகிதமுத்திக்க ரொம்ப சிறப்பான உயர்ந்த முத்துக்கள், அந்த முத்துக்கள் இழைச்சிருப்பா அந்த முத்துக்கள்லாம் எப்படி இருக்கு பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் இது பக்கங்கள்லயும் அப்படின்னா ரெக்கைகள் போல இருக்கு, சிறகுகள் போல இருக்கு. ராஜஹம்சத்துக்கு எப்படியான சிறகு எழுப்பாக இருக்குமோ அதே மாதிரி பாதுகைக்கும் சிறப்பான ரெக்கைகள் அந்த முத்துக்களுடைய ஒளி பதி இருக்கிறதுனால ரெண்டு பக்கத்துலயும் சிறகுகள் இருக்கும் சொல்ல முடியாது. மகிதம் மௌத்திக பத்திரங்காஞ்சி, அழகான முத்துக்கள் அழைக்கப்பட்டிருப்பதாக, அதனால சிறகுகளோடு கூடின என்னுடைய சரீரத்தையுடையதாக பாதுகாதேவியும் இருக்கான். அதே சமயத்தில் சுவாதீன சர்வபவனாம், இந்த பாதுகாதேவி எப்படி போயிட்டோம்னா எல்லா உலகத்தையெல்லாத்தையும் தவசமாக்கிட்டு இருக்கான். ஏன்னா உலகத்தில் உள்ள அனைவரும் வந்து பாதுகாதேவியை சேவிக்கிறார்கள், அதனால இவளுக்கு உலகம் முழுக்கணும் மௌனத்திற்கும் அத்தனை பேரும் தனக்கு சுவாதீனமாக இருக்கான். அதனால் அப்ப ஏற்பட்ட மணிபாதுகே, நீ பாதுகாதேவியே உன்னை கங்காதிராஜ பதபங்கஜ ராஜஹம்சீன், எம்பெருமானுடைய திருவடி தாமரையில, ஏன்னா தாமரையில் தானே எப்பொழுதும் ராஜஹம்சம் வாழும், அதனால எம்பெருமானுடைய திருவடி தாமரையிலேயே இருக்க முடியாத ராஜ்பொருள் பெண் ராஜஹம்சமோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கான். அது சுவாதீன சர்வபுவனாம் அப்படிங்கிறது புவனங்கிறதுக்கு தீர்த்தம் ரத்தம் சொல்லலாம். சொன்னாக்க இந்த ராஜஹம்சம் என்ன பண்ணும், எங்கெங்க தீர்த்தம் இருக்கோ அதெல்லாம் தனக்கு சுவாதீனமா வச்சுட்டு இருக்கும். தீர்த்தம் இருக்கிற இடங்கள்ல எங்கெங்க தாமரப்பூ பூத்து இருக்கோ அந்த மாதிரி இடங்கள்லாம் தான் போய் பறந்து அங்க போய் உட்காந்து இன்பத்தை அனுபவிக்கும். அதுல இருந்து பாதுகை இதுல தாமரைப்பூ இருக்கு, அந்த தேனப்பூ இருக்கும், அதனால அதுவும் சுவாதீன சர்வபுவனமாக இருக்கும். இதுவும் சுவாதீன சர்வபுவனமாக இருக்கு. பாதுகா தேவியும் பாதுகை எல்லாரும் வந்து சேவிப்பதுனால அதனால சம்பாவயந்தி கவையா நீர்ப்பறவைகள் எல்லாம் என்ன நினைச்சிருக்கு அப்படின்னு கேட்டாங்க, இது ராஜஹம்சி உயர்ந்த பறவை அப்படின்னு அவர்கள் எல்லாம் கௌரவிக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம். ஆக நீர்ப்பறவைகள் எப்படி கௌரவிக்கின்றனவோ அதுபோல கவையா நம்ம கவிகள் இருக்காள் அழகான கவிகள்னா கிராந்த தரிசினான்னு அர்த்தம். எதிர்காலத்தில் அங்கு அறியக்கூடியவர்கள் கவிகள் அவர்கள் எப்படி வர்ணிக்கிறார் அப்படின்னு கேட்டவனாக்க, ஒன்னியம் எம்பெருவான் திருவிடித்தாமரையில் இருக்கும்படியான ராஜகம்சியாக கவிகளும் உன்னை வர்ணிக்கிறார்கள் சொல்கிறார்கள். ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒற்றுமை இருப்பதுனாலே அதனால ராஜகம்சியாக இருக்கும்படியான நீ எல்லாரையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டு எல்லாரையும் ஆட்கொள்ளுகின்றாய். அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய திருவிடித்தாமரையில் வாழும் ராஜகம்சியாக பாதுகாதேவி நீ இருக்கிறாய் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் வர்ணித்தபடி முக்தாமயோகருஜிராம் மணிபாதரக்ஷே மஞ்சுஸ்வனாம் மணிபிகி ஆகித வர்ணவர்காம் மன்யே முகுந்த பதபத்மதூரதீனாம் அன்யாம் அகிருத்ரிமகிராம் அதிதேவதாம் துவாம். ஸ்லோகம் 848. முக்தாமயூகருஜிராம் மணிபாதரக்ஷே மஞ்சுஸ்வனாம் மணிபிராயுத வர்ணவர்காம் மன்யே முகுந்த பதபத்மதூரதீனாம் அன்யாம் அகிருத்ரிமகிராம் அதிதேவதாம் துவாம். மணிபாதரக்ஷே மணிகள் ரத்தனங்கள் அழைத்த எம்பெருமானுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகாதேவியே துவாம் உன்னை என்ன நினைக்கிறான் அப்படின்னு கேட்டவாக்க, அதிதேவதாம் நீ ஒரு வாக்குகளுக்கெல்லாம் அதிதேவதையாக நான் உன்னை நினைக்கிறேன் அப்படின்னார். வாக்குகளுக்கெல்லாம் அதிஷ்டான தேவதை வாக்தேவதை உண்டு, நீ இன்னொரு வாக்தேவதையாக இருக்கே அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன ஆகணும், அந்த வாக்தேவதைக்கும் பாதுகைக்கும் பொருத்தமான விஷயங்களை எடுத்து சொல்லணும் இல்லையா. ஆக பாதுகை முதல்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முக்தாமயூ கருஜிராம் பாதுகை எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா, முக்தான்னா கேட்டவனா முக்தாமயூ கருஜிராம் முக்தா முத்துக்கள், முத்துக்கள் பாதுகையில சுத்தி முத்துக்கள் அழைக்கப்பட்டிருக்கு, நல் முத்துக்கள் அழைக்கப்பட்டிருக்கு. அந்த நல்புத்துக்களுடைய ஒளிகள் ஜம்முன்னு பல பலவளான வெளியில வீசுறது இல்லையா. ஆக அந்த முத்துக்களுடைய ஒளிய ஒளியோட கூடி இருக்கு பாதுகை. அந்த முத்துக்களுடைய ஒளியோட கூடிய பாதுகையை சேவிச்சா பாதுகை எப்படி இருக்கா, அழகா சேவசாதிக்கிறா. அதனால முக்தா மயூகருஜிராம் முத்துக்களுடைய ஒளியினால நீ சேவிப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்காய் பாதுகாதேவி. இன்னும் எப்படி அப்படின்னா மஞ்சுஸ்வனாம் மஞ்சுஸ்வனானி பெருமாள் உன்னை சாத்தி நிறந்து வந்த காலத்துல உள்ளே இருக்க முடியாத முத்துக்கு இது ரத்தனங்கள்லாம் இருக்கேன் அதுகள்லாம் கனியில் கொஞ்சம் கொஞ்சம் ஓசையை கேட்கறது, அது எப்படி இருக்கு அழகான ஒலி எழும்புறது அந்த நடக்கிற காலத்துல உள்ள சலங்கைகள் ஆடும் மூலியம் அதை மாதிரி முத்துகள் ஆடுவதனால ஒலி எழும்புறது. அதனால மஞ்சுஸ்வனாம் அழகான ஒலியோட கூடியிருக்கே நீ நீ எப்படி இருக்க, மணிபிகி ஆகித வர்ணவர்காம் மணிபிகி நிறைய முத்துக்கள் இடத்துல அழைக்கப்பட்டிருக்கு. அது என்னென்ன முத்துக்கள் அழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்க, கருப்பு சேப்பு நீளம் இந்த மாதிரி பல நிறங்கள் கொண்ட முத்துக்கள் அழைக்கப்பட்டிருக்கு. அதனால பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னாக்க, அந்த மணிகளாலே ஆகித வர்ணவர்காம் வர்ணவர்க்கம்னா வர்ண சமூகம், கருப்பு சேப்பு நீளம் இது மாதிரி பல்வகை வர்ணங்களுடைய சமூகத்தோட நீ கூடியிருக்காய். ஆக பல்வகை வர்ணங்களாலே நீ என்ன அழகாக சேவதாதிக்கிறாய். அப்படி இருக்கிறத பார்த்தாக்க என்ன தோன்றது அப்படின்னு கேட்டமானாக்க, உன்ன வாக்தேவதைக்கு அதிஷ்டான தேவதையாக நீ இருக்கோன்னு சொல்ல முடியாக இருக்கு அப்படின்னா. நீ வாக்தேவதிக்கு என்ன பிரசித்தி வந்தது அப்படின்னு கேட்டவனா, மன்யே முகுந்த பதபத்மதூரதீனாம் அந்யாம கிருத்ரிமகிராம் அதிதேவதாம் துவாம். வேதங்கள் எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருவடியே பொழுது கொண்டே இருக்கு. சரிங்களா? அங்க முகுந்த பதபத்ம மதுரதீனாம். இங்க எப்போது வேதம் ஒலிக்கணுமோ இல்லையா? வேதங்கிறது சுதின்னு சொல்றோம். சுதின்னா சூயதே இது சுதிஹி, எப்போதும் ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கும். தெரிஞ்சுதா? அப்படி ஒலியோட ஒலி கேட்டுக்கொண்டு இருக்க முடியாத ஒரு நிலையில வேதங்கள் இருக்கு. அப்படின்னால பெருமாளத்தில் வேதம் எப்படி இருக்கு அப்படிங்கிறவனா, எம்பெருமானுடைய திருவடி இருக்கும் இல்லையோ, அந்த திருவடிகளாகிற தாமரையா வச்சுப்போம். தாமரப்பூ மாதிரி அழகா இருக்கிறதுனால அதை உருவகப்படுத்தி எம்பெருமானுடைய திருவடிகளாகிற திருவடிகளாகிற பத்மம் செஞ்சா பாத பத்மம் சொல்றோம். முகுந்த பத பத்ம அந்த பது திருவிழாகிற இது தாமரைப்பூவா இல்லையா? அந்த திருவடியாகிற தாமரைப்பூவில் என்ன இருக்கும்? தாமரைப்பூவில் எப்போதும் தேன் இருக்கும். அந்த தேனை வகிக்கிறதுக்கு நிறைய வண்டுகள்லாம் வரும் இல்லையா? ஆக எம்பெருமானுடைய திருமறை தாமரையாகிற பூக்கள்ல அதனுடைய தேனை பருவதற்காக வண்டுகள் வந்து நிற்கின்றன. அந்த வண்டுகள் என்னன்னா, இங்க மதுபூரதீனாம் பெண் வண்டுகள் சொன்னார். சுதி வேகம், சுதிங்கிறது பெண்பால், அதனால இங்கேயும் பெண் வண்டை இருந்தார். மதுபூரதீனாம் இந்த பெண் வண்டுகள்லாம் என்ன பண்றது, இந்த பத்மத்தில் வந்து தேனை பருகிறதுக்காக ரீங்காரம் பண்றது. தெரிஞ்சா அந்த பெண் வண்டுகளுடைய ரீங்காரம் எப்படி இருக்கு? வேதத்தினுடைய ஒலி மாறி இருக்கு. தெரிஞ்சா அப்பேற்பட்ட மதுபூரதீனாம் அந்த ஒலியோட கூடின அகிருத்திரிமகிருதே, அந்த ஒலியோட கூடி இருக்கிறது யாரு, ஒலி யாரு அப்படின்னாக்க வேதங்கள். தெரிஞ்சுதா? அந்த வேதங்களுக்கு அதிஷ்டான தேவதைய வாக் தேவதேன்னு உண்டு. தெரிஞ்சுதா? நாம் ஐக்கிரியவனை சொல்ற சப்தங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் அதிஷ்டான தேவதையாக ஐக்கிரியவனை சொல்றோம். அதனால பெருமாள் எப்போதும் அதிஷ்டான தேவதையாக ஐக்கிரியவனே இருக்காரு வேதங்களுக்கெல்லாம். ஆனால் நீ இன்னொரு அதிஷ்டான தேவதையாக நீ இருக்கிறாய் அப்படின்னார். என்னமா அப்படிங்கிட்டவனா, அந்த அதிஷ்டான தேவதைக்கு இந்த பாதையில் இருக்க முடியாத லட்சணங்கள்லாம் அதிஷ்டான தேவதைக்கும் இருக்கு அப்படின்னா. அந்த அதிஷ்டான தேவதை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனா, முக்தா மயூக ருஜிராம், அதுவும் அழகாக இருக்கு. முக்தா மயூக ருஜிராம் அதிஷ்டான தேவதையும் இல்லையோ, அதிஷ்டான தேவதை கருத்துல முத்து மாலையெல்லாம் சாத்திட்டு இருப்பாளா இல்லையா? ஆக திருவாபரணத்தை சாத்திட்டு இருப்பான். அந்த திருவாபரணத்துல முத்துக்குள்ளா இருக்கும் இல்லையா? அந்த முத்துக்களுடைய ஒளியினால அழகாக பிரகாசிக்கிறா ஆறு அந்த வாக் தேவதை, அதிஷ்டான தேவதை. அதே மாதிரி மஞ்சுஸ்வனாம், தெரிஞ்சா வாக் தேவதைங்கிறவள் வாக்கு சொல்லும் இல்லையோ, அது எப்பொழுதும் ஒலித்துக்கொண்டே இருக்கும். இங்க அந்த வண்டுகளுடைய ஒலியாகிற ஒலிகள் எப்போதும் இருக்கிறதுனால அது வாக் தேவதையினுடைய ஒலியாக இருக்கு. அதனால மஞ்சுஸ்வனாம் அந்த அதிஷ்டான தேவதையானவள் அழகான ஒலியோட கூடியிருக்கா. இன்னும் எப்படி இருக்கா? மணிபீர ஆயுத வர்ணவர்க்காம், மணிகளால அங்க இருக்க முடியாத மணிகள், அதனால ஆயுத வர்ணவர்க்காம் அப்படின்னார். ஆயுத வர்ணவர்க்காம்னா வர்ணம்னாக்க எழுத்துக்களுக்கு பேரும், வர்ணவர்க்காம்னா வர்ண சமூகம், அதாவது கவர்க்கம் சவர்க்கம் பவர்க்கம் தவர்க்கம் சொல்றோம். வர்க்கமாக பிரித்து எழுத்துக்களை சொல்றோம் இல்லையா? அப்பேற்பட்ட வர்ண வர்க்கங்கள் இருக்கேன். அப்பேற்பட்ட வர்ண வர்க்கத்தோட வர்ண சமூகத்தோட கூடியிருக்கான். அந்த வர்ண சமூகம் வண்டுபடி ஒரினால தெரியுது நமக்கு. தெரிஞ்சுதான் ஆயுத வர்ண வர்க்கம் முகுந்த பத பத்ம மதுவரதீனாம். அந்த முகுந்தனுடைய பதபத்மத்தில் இருக்கும்படியான பெண்வெண்டுகளாகிற அந்த சுஜிகள் இருக்கே வேதங்கள், அது வேதங்களுக்கு என்ன சொன்னார், அக்ரி திரிமகிராம் அப்படின்னா. மற்றதெல்லாம் நாம் பேசுறதெல்லாம் நம்மால செயற்கையா சொல்லப்பட்ட சொற்கள் எல்லாம். வேத வாக்கியங்கள் பேர்பட்டதுன்னா அகிருத்திரியமம், ஒருவராலும் செய்யப்படாதது. எம்பெருமான் எப்படி நிச்சயமோ அதே மாதிரி வேதங்களும் எப்போதும் நிச்சயமாக இருந்திருக்கு. அது பகவானாலே சொல்லப்பட்டதில்லை. தெரிஞ்சுதான் பகவானை போல எப்பொழுதுமே பகவானை புகழ்ந்து கொண்டு இருக்கு. அதனால அப்பேற்பட்ட அகிருத்திரியமம் பிறரால செய்யப்படாமல் இயற்கையாகவே இருக்கும்படியான அந்த வேதவாக்குகள் இருக்கேன். அந்த வேதவாக்களுக்கு இந்த வேதவாக்களுக்கெல்லாம் அதிஷ்டான தேவதை உண்டு எப்போதும். இறைவனே அதிஷ்டான தேவதை என்று சொல்லலாம். அதுபோல பாதுகா தேவி நீயும் அதிஷ்டான தேவதையாக இருக்க, அந்யாம் அதிதேவதாம் துவாம், இன்னொரு அதிஷ்டான தேவதையோன்னு ஒன்று நினைக்கிறோம் நாங்கள் என்று பேசுகிறார். ஆக பாதுகைக்கு இருக்கும்படியான ஒற்றுமை என்னென்ன இருக்கோ அவர்களெல்லாம் அந்த அதிஷ்டான தேவதைக்கு இருக்கிறதுனால உன்னை அதிஷ்டான தேவதையாக நாங்கள் நினைக்கிறோம் என்று வேதாதிஷ்டான தேவதையாக பாதுகை இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் வர்ணித்தபடி ஆசாத்ய கேகயசுதா வரதான மூலம் காலம் பிரதோஷம் அனிரீட்சியரமாசகாயம் மஞ்சு பிரணாதரஹிதா மணிபாதரட்சே மௌனவிரதம் கிமபி நூனம் அவர்த்தயஸ்வம். ஸ்லோகம் 849. ஆசாத்ய கேகயசுதா வரதான மூலம் காலம் பிரதோஷம் அனிரீட்சியரமாசகாயம் மஞ்சு பிரணாதரஹிதா மணிபாதரட்சே மௌனவிரதம் கிமபி நூனம் அவர்த்தயஸ்வம். இந்த ஸ்லோகத்தில் ஆருணிய நந்தி கிராமத்தில் சிம்மாசனத்தில் எழுந்திருக்கும் நிலை இருக்கோ இல்லையோ அந்த நிலையை மனசில் வச்சு வர்ணிக்கிறார். இதுவரையிலும் எம்பெருமானுடைய திருவடிங்கிற பாதுகை இருந்துன்றது அதை வர்ணிச்சார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் சிம்மாசனத்தில் இருக்கும்படியான பாதுகையை வர்ணிக்கிறார். சிம்மாசனத்துக்கு பாதுகை ஏன் போச்சு அப்படின்னு கேட்டோம்னா ஆசாத்ய கேகய சுதா வரதான மூலம் கேகய சுதா கைகேயி கைகேயி வரம் கேட்டா ரெண்டு வரம், அந்த வரத்துல ராமன் காட்டுக்கு போகணும்னு ஒரு வரத்தால கேட்டான். ராமன் காட்டுக்கு போகணும் வரம் கேட்டதுனால ராமன் காட்டுக்கு வந்துட்டான். ராமன் காட்டுக்கு வந்த பிற்பாடு பரதன் பின்னாடி வந்து இன்னொரு வர பிரகாரம் ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்க நான் நேற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது ராமனுக்கே ராஜ்யம் என்று சொல்லி படை திரட்டி கொண்டு இங்கிருந்து காட்டுக்கு போய் ராமன் அழைச்சல வரப்போறேன்னு போனான் இல்லையா. போன போது பெருமாள் மறுபடியும் நாட்டுக்கு வர சம்மதிக்கல. அப்புறம் அவரை சமாதானப்படுத்துவதற்காக பாதுகளை எழுந்துகள் பண்ணி கொடுத்து இதை வச்சு நாட்டை நீ ஆளு என்று அவனை மறுபடியும் நாட்டுக்கே திருப்பி அனுப்பி விட்டார். அப்போ பாதுகை என்ன வந்தது பெருமாள் திருவடியை விட்டுட்டு பரதனுடைய திருமுடி மேலே எழுந்துருளி நந்தி கிராமத்துக்கு வந்து அயோத்தியா சாம்ராஜ்ய சிம்மாசனத்தில் எழுந்துள்ள பண்ணி அதிலேயே எழுந்திருந்தது இப்போ அந்த பாதுகையானது. ஆக இப்போ பெருமாளோட ஏழுற காலத்தில் ஜில் ஜில்லுன்னு மணிகளுடைய சத்தங்கள்லாம் கேட்கும் ஒலிக்கும் இல்லையா. அப்போ பாதுகை பேசுறாப்புல இருக்கும். இப்போ பாதுகை எப்படி இருக்கு பெருமாள் திருவடியை விட்டு விடுத்து பெருமாள் திருவடியை விட்டு தனியாக இப்போ சிம்மாசனத்தில் முடிஞ்சிருக்கு. இப்போ அசையாமல் சிம்மாசனத்தில் இருக்கிறபடினால இப்போ அந்த ஒலி கேட்கறதுக்கு பிரசக்தியே இல்லை. அதனால பாதுகா தேவியானவள் எந்த விதமான சத்தம் இல்லாமல் மௌனமா இருந்துட்டு இருக்கா இப்போ சிம்மாசனத்தில். யோகிகள்லாம் என்ன பண்ணுவா அப்படிங்கிறதா பிரதோஷ காலத்துல மௌன விரதத்தை அனுப்பிப்பான். தெரிஞ்ச துவாதசிக்கு அப்புறம் திரையோதிசி வந்து சாயங்கால வேலையில திரையோதிசி வந்து விட்டாக்க அதுக்கு பிரதோஷம்னு பேரும். அந்த சமயத்தில் எல்லாரும் ஆச்சாரியார் எல்லாருமே கூட கெஸ்டால் கூட மௌன விரதத்தை அனுப்பிக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அந்த பிரதோஷ காலத்துல யாரும் பேசப்படாது மௌனமாக இருப்பா பெரியவர்கள் எல்லாம் தெரிஞ்சுதான். அப்போ எப்படியான முனிவர்கள் ரிஷிகள் எல்லாம் வந்து பிரதோஷ காலத்துல பேசாமல் மௌனமாக இருப்பாளோம் அதுபோல பாதுகா தேவி நீ இப்ப என்ன பண்ண 14 வருஷ காலம் சிம்மாசனத்தில் உட்கார்ந்து கொண்டு பெருமாள் திருவடி இல்லாதனால அசையாம ஒரே இடத்துல இருந்து மௌன விரதத்தை நீ அனுஷ்டிக்கிறாயோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு அப்படின்னு சாதிக்கிறார். ஆசாத்ய கேகய சுதா வரதான மூலம் என்ன எதனால வந்தது அப்படின்னாக்க கைகையினுடைய வரத்தினால பெருமாள் காட்டுக்கு போக வேண்டியதாக போச்சு. காட்டுக்கு போனதுனால என்னாச்சு பிரதோஷம் அநீதி ஐஸ்வரமா சகாயம் அது பிரதோஷ காலம் மாதிரி ஆயிடுச்சு. போன ஒரு காலம் பிரதோஷத்தில் என்ன பண்றதுக்கு அப்படின்னாக்க பெருமாளை நந்தோஷே ஹரிம் பஷ்யே நப்ரதோஷே ஹரிம் பஷ்யேது அப்படின்னு சொல்லி பிரதோஷ காலத்தில் பெருமாளை சேவிக்க போக மாட்டா பெருமாள்லாம். ஆக பிரதோஷ காலத்தில் பெருமாளை சேவிக்கப்படாது. ஆக பெருமாளை சேவிக்க முடியாத காலம் என்ன காலம் அது பிரதோஷ காலம் தெரிஞ்சுதா. இந்த 14 வருஷ காலம் பிரதோஷ காலமாக எடுத்து பாதுகா தேவிக்கு பிரதோஷம் அநிரீட்ச ரமாசாயம் ரமாசாயம் பாட்டியோடு கூடின எம்பெருமான பார்க்கறதுக்கே தகுதி இல்லாத நிலையில பெருமாளை சேவிக்காமலே சீதாராமனை சேவிக்காமலே என்னால் கூட பார்க்காமலே பாதுகா தேவியானவர் இங்கே சும்மா